ஈஸ்வரரி போற்றி, அகிலாண்டேஸ்வரரி போற்றி, அதிகை வீரட்டநாதரி போற்றி, அரிபிரம்மேஸ்வரரி போற்றி, அரிமத்திரேஸ்வரரி போற்றி, அவிநாசீஸ்வரரி போற்றி, அவிநாசிலிங்கப்பரி போற்றி, அவிநாசி அப்பரே போற்றி, அபிகேஸ்வரரே போற்றி, அமிர்த கடேஸ்வரரை போற்றி, அமிர்தலிங்கேஸ்வரரை போற்றி, அமிர்த கலேஸ்வரரை போற்றி, அமிர்த கலாநாத போற்றி, அமிர்தகேஸ்வரரை போற்றி, அக்னி புலீஸ்வரரை அம்பிகாபதியே போற்றி, அபயதாயகனி போற்றி, அஷ்டலிங்கேஸ்வர போற்றி, ஓம் அருள்வடிவே போற்றி, ஓம் அடியார் கடியவனை போற்றி, அக்னீஸ்வரரே போற்றி, அச்சை கடத்தப்பரே போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அந்தகீஸ்வரரை போற்றி, அப்பிரீதீஸ்வரரை போற்றி, அம்பலவாணரை போற்றி, அம்பேஸ்வரரே போற்றி, அச்சனேஸ்வரரே போற்றி, அமுது கடேசா போற்றி, ஆதி ரத்னேஸ்வரரை போற்றி, ஆபிரவணநாத சகாயேஸ்வரா போற்றி, பாவத்து சகாயநாதரை போற்றி, ஆமகேஸ்வரரை போற்றி, ஆவுடையாரே போற்றி, ஆன்மநாதரே போற்றி, ஆரண்ய சுந்தரேஸ்வரரை போற்றி, ஆரண்ய சுந்தரரை போற்றி, ஆலத்துரை நாதரே போற்றி, ஆலந்தரித்தேஸ்வரரை போற்றி, ஆனந்த உருமி போற்றி, பாபாந்தவரை போற்றி, ஓ ஆதியே போற்றி, ருத்ர கணேஷ் சுவாமியை போற்றி, ருத்ர கோட்டி மகேஸ்வரரே போற்றி. ருத்ரகோடி சுவாமி போற்றி, ருத்ரலோகேஸ்வரரே போற்றி, ருத்ரிவேகேஸ்வரரே போற்றி, புகோகணேஸ்வரரே போற்றி, உமாபதீஸ்வரரே போற்றி, உமாமகேஸ்வரரே போற்றி, ஓம் உடையார் நாதனை போற்றி, ஓம் உடேஸ்வரரே போற்றி, ஓம் உமாநாயகனை போற்றி, ஓம் உமேஸ்வரரே போற்றி, உமையாகேஸ்வரரே போற்றி, ரோகணீஸ்வரரே போற்றி, ரோமந்தேஸ்வரரே போற்றி, ரோமேஸ்வரரே போற்றி, ரோமேஸ்வரரே போற்றி, உஜ்ஜீவனநாதரே போற்றி, புரகேஸ்வரரே போற்றி, புரவரீஸ்வரரே போற்றி, ரவகேஸ்வரரே போற்றி, உத்துவ தாண்டவ போற்றி, உத்துவகேஸ்வரரே போற்றி, ஊர்த்தாண்டவரே போற்றி, ஓமூனீஷவ போற்றி, யக்கியேஸ்வரரே போற்றி, காந்தீஸ்வரரி போற்றி, ஜம்புகேஸ்வரரி போற்றி, ஜம்புலிங்கேஸ்வரரி போற்றி, ஓம் ஜடாதரா போற்றி, ஜனகண்டேஸ்வரரி போற்றி, ஞானபுரீஸ்வரரி போற்றி, ஞானமூர்த்தீஸ்வரரி போற்றி, ஞானபரமேஸ்வரரி போற்றி, கலர்புனைநாதேஸ்வரரி போற்றி, கனகதிரீஸ்வரரி போற்றி, கைலாயநாதரி போற்றி, கரிநாதேஸ்வரரி போற்றி, ஓம் கணீஸ்வரரே போற்றி, ஓம் கவீஸ்வரரே போற்றி, ஓம் கனகேஸ்வரரே போற்றி, ஓம் கங்காளஸ்வரரே போற்றி, ஓம் கங்காதீஸ்வரரே போற்றி, ஓம் கங்காதரேஸ்வரரே போற்றி, கச்சாலீஸ்வரரே போற்றி, ஓம் கச்சபேஸ்வரரே போற்றி, ஓம் கடகேஸ்வரரே போற்றி, ஓம் கடபவனநாதரே போற்றி, ஓம் கல்பதேஸ்வரரே போற்றி, கல்யாண சுந்தரரே போற்றி, கணபதீஸ்வரரே போற்றி, கணபத்திரேஸ்வரரே போற்றி, கதனீஸ்வரரே போற்றி, கர்கடகோஸ்வரரே போற்றி, கற்பகநாதரே போற்றி, கடைமொழிநாதரே போற்றி, ஓம் காமேஸ்வரரே போற்றி, ஓம் கமலேஸ்வர கரீஸ்வரரே போற்றி, ஓம் கரீஸ்வரரே போற்றி, கர்வம் குலைப்போனை போற்றி, கனை களஞ்சியனை போற்றி, கர்ணீஸ்வரரே போற்றி, ஓம் கபாலீஸ்வரரே போற்றி, கம்பீர உருவே போற்றி, ஓம் களங்க கவலை தீர்ப்பவனே போற்றி, ஓம் கழிப்புருவே போற்றி, ஓம் கனி உருவே போற்றி, கச்சமேஸ்வரரை போற்றி, கமன நாதரை போற்றி, கமலாம்பிகை நாதரை போற்றி, அருணை கடலே போற்றி, சங்கையின் நாயகனை போற்றி, காலை கரியே போற்றி, கலையநாதரை போற்றி, கயாலீஸ்வரரை போற்றி, கரவீரநாத சுவாமியே போற்றி, கண்ணுயிரநாதரை போற்றி, கண்டகேஸ்வரரை போற்றி, கந்தகேஸ்வரரை போற்றி, கந்தேஸ்வரரை போற்றி, கம்ஹரேஸ்வரரை போற்றி, கம்பட்ட விஸ்வநாதரை போற்றி, கங்காதரரை போற்றி, கப்படீஸ்வரரை போற்றி, கர்க்கடேஸ்வரரை போற்றி, கர்த்தேஸ்வரரை போற்றி, கம்பகரேஸ்வரரை போற்றி, காலத்தினாதரே போற்றி, காலகண்டேஸ்வரரை போற்றி, கர்ணேஸ்வரரே போற்றி, கர்ணிகேஸ்வரரே போற்றி, காசி விஸ்வநாதரை போற்றி, காசியரணியரே போற்றி, காமீஸ்வரரே போற்றி, காவீரநாதரே போற்றி, காளீஸ்வரரே போற்றி, காந்தியேஸ்வரரை போற்றி, காந்தீஸ்வரரே போற்றி, காட்சி கெடியவனை போற்றி, காசீஸ்வரரே போற்றி, காவியேஸ்வரரே போற்றி, காணதாரேஸ்வரரே போற்றி, காபாலீஸ்வரரே போற்றி, காபார்த்தீஸ்வரரே போற்றி. கர்ப்பபீஷ்மரரே போற்றி, ஓம் காணையப்பரே போற்றி, காருணீஸ்வரரே போற்றி, காமேட்டீஸ்வரரே போற்றி, காருணீஸ்வரரே போற்றி, காயே ரோகணேஸ்வரரே போற்றி, குண்டலீஸ்வரரே போற்றி, குண்டலீஸ்வரரே குலசேகரனே போற்றி, குலசேகரனே போற்றி, உர்வகேஸ்வரரே போற்றி, குடாரேஸ்வரரே போற்றி, உர்மலநாதரே போற்றி, குற்றம் பொறுத்தநாதரே போற்றி, குற்றம் பொறுத்தநாதரே போற்றி, காலீஸ்வரரே போற்றி, காலநாத சுவாமியே போற்றி, குற்றாலநாதரே போற்றி, போல் குருபாலீஸ்வரரே போற்றி, ஓம் குகீஸ்வரரே போற்றி, ஓம் குணேஸ்வரரே போற்றி, ஓம் குரு பக்திரேஸ்வரரே போற்றி, ஓம் குபேரேஸ்வரரே போற்றி, குருஷேஸ்வரரே போற்றி, ஓம் குமரேஸ்வரரே போற்றி, ஓம் புலேஸ்வரரே போற்றி, ஓம் புலை வணங்குநாதரே போற்றி, குறைகளை ஓமே போற்றி, ஓம் குணநிதியே போற்றி, ஓம் கேடினி அப்பரே போற்றி, ஓம் கேதுமாலேஸ்வரரே போற்றி, ஓம் கேதீஸ்வரரே போற்றி, ஓம் கேதாரீஸ்வரரே போற்றி, ஓம் கேதாரநாதரே போற்றி, ஓம் கைலேஸ்வரரே போற்றி, ஓம் கௌரி மணாளனே போற்றி, ஓம் கோபியேஸ்வரரே போற்றி, ஓம் கோகர்ணேஸ்வரரே போற்றி, ஓம் கோணர்வீரரே போற்றி, ஓம் கோணகேஸ்வரரே போற்றி, ஓம் கோணேஸ்வரரே போற்றி, ஓம் கோமதீஸ்வரரே போற்றி, ஓம் கோமணி ஸ்வரரே போற்றி, ஓம் கோமரேஸ்வரரே போற்றி, ஓம் கோமேஸ்வரரே போற்றி, கோவார்த்தேஸ்வரரே போற்றி, ஓம் சகி கவரரே போற்றி, சரிமுண்டீஸ்வரரே போற்றி, ஓம் சக்கரோஸ்வரரே போற்றி, ஓம் சசிகரா போற்றி, சங்கமுகநாதீஸ்வர போற்றி, சங்கர நாராயண சாமியே போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பவனை போற்றி, ஓம் சாமதான பிரியனே போற்றி, ஓம் சங்கபாலேஸ்வரனை போற்றி, ஓம் சங்கருள் நடராஜ போற்றி, ஓம் சங்கமேஸ்வரரே போற்றி, சகசலிங்கேஸ்வரரே போற்றி, ஓம் சண்டி. சண்டீஸ்வரரே போற்றி, சண்மகராணியேஸ்வரரே போற்றி, சண்மகராணியரே போற்றி, சண்டீஸ்வரரே போற்றி, ஓம் சத்யகிரீஸ்வரரே போற்றி, ஓம் சத்யவிரதேஸ்வரரே போற்றி, ஓம் சத்யகரீஸ்வரரே போற்றி, ஓம் சௌத்திரேஸ்வரரே போற்றி, ஓம் சத்ரகேஸ்வரரே போற்றி, ஓம் சப்தகிரிவரரே போற்றி, ஓம் சப்தபுரிநாதரே போற்றி, ஓம் சப்தபுரீஸ்வரரே போற்றி, ஓம் சத்ருமல்லீஸ்வரரே போற்றி, ஓம் சந்தீஸ்வரரே போற்றி, ஓம் சந்திரஈஸ்வரரே போற்றி, ஓம் சந்திரச்சூடீஸ்வரரே போற்றி, ஓம் சங்கரா போற்றி, சலிகேஸ்வரரே போற்றி, ஓம் ஷடேஸ்வரரே போற்றி, ஓம் சடையப்பரே போற்றி, ஓம் சதைநே சமகீஸ்வரரே போற்றி, சன்மாரீஸ்வரரே போற்றி, ஓம் சந்திரசேகரரே போற்றி, ஓம் சகல புவனேஸ்வரரே போற்றி, ஓம் சர்வேஸ்வரரே போற்றி, சர்வேஸ்வரரே போற்றி, ஓம் சதாசிவாய போற்றி, ஓம் சர்வாய போற்றி, ஓம் சதாதரமீஸ்வரரே போற்றி, ஓம் சபரீஸ்வரரே போற்றி, ஓம் சத்குணநாதரே போற்றி, ஓம் சத்குணநாதீஸ்வர போற்றி, ஓம் சபாபதியே சிசுவரவாகேஸ்வரமே போற்றி, ஓம் சந்திரமௌலீஸ்வரரே போற்றி, ஓம் சம்புகேஸ்வரரே போற்றி, ஓம் சாங்கரீஸ்வரரே போற்றி, ஓம் சாங்கேஸ்வரரே போற்றி, ஓம் சாட்சிநாதரே போற்றி, ஓம் சாம்பல் பிரியனே போற்றி, சாட்சி வரதேஸ்வரரே போற்றி, ஓம் சாண்டிவியேஸ்வரரே போற்றி, ஓம் சாகரேஸ்வரரே போற்றி, ஓம் சாது கர்ணேஸ்வரரே போற்றி, ஓம் சாபாவேஸ்வரரே போற்றி, ஓம் சாமகேஸ்வரரே போற்றி, ஓம் சானேஸ்வரரே போற்றி, ஓம் சாமசானேஸ்வரரே போற்றி, சித்துரேஸ்வரரே போற்றி, ஓம் சித்தநாதனே போற்றி, ஓம் சித்தநாதீஸ்வரரே போற்றி, ஓம் சித்தேரிநாதரே போற்றி, ஓம் சித்தேஸ்வரரே போற்றி, ஓம் சிந்துரேஸ்வரரே போற்றி, ஓம் சிதம்பரேஸ்வரரே போற்றி, ஓம் சினேஸ்வரரே போற்றி, ஓம் சிவபுரநாதரே போற்றி, ஓம் சிவக்கொழுந்தீஸ்வர போற்றி, ஓம் சிவக்கொழுந்தீஸ்வரரே போற்றி, ஓம் சிவானந்தநாதரே போற்றி, ஓம் சிவானந்ததீஸ்வர போற்றி, ஓம் சிவானந்தரே போற்றி, ஓம் சித்த சம்பள அரசே போற்றி, ஓம் சிவனே போற்றி, ஓம் சிவ பெருமானே போற்றி, ஓம் சிவலோகத்யகரே போற்றி, ஓம் சிவலோகநாதரே போற்றி, ஓம் சுடர் பொழுந்தீஸ்வரரே போற்றி, ஓம் சுமதிநாதரே போற்றி, ஓம் சுந்தரேஸ்வரரே போற்றி, சுந்தரலிங்கேஸ்வர போற்றி, சுந்தேசுஸ்வரரே போற்றி, ஓம் சுயம்புவே போற்றி, சுகாசீனே போற்றி, சுகவனேஸ்வரரே போற்றி, சுதிகஸ்வரரே போற்றி, சுக்ஷிரேஸ்வரரே போற்றி, சுக்ரிவேஸ்வரரே போற்றி, சுரேசுஸ்வரரே போற்றி, சுமேத சுவீரவரரே போற்றி, சுமேதாரணியே போற்றி, சுரவீஸ்வரரே போற்றி, சரஸ்வதீஸ்வரரே போற்றி, ஓம் சுவாமிமலை நாதரே போற்றி, ஓம் ஸ்வர்கேஸ்வரரே போற்றி, ஓம் சூரியேகேஸ்வரரே போற்றி, ஓம் சூரியேஸ்வரரே போற்றி, ஓம் சூரியேஸ்வரரே போற்றி, ஓம் சில்லீஸ்வரரே போற்றி, ஓம் சீனீஸ்வரரே போற்றி, சென்னெறியப்பரே போற்றி, ஓம் ஜெகதீசநாதரே போற்றி, ஜெகதீசுராதரே போற்றி, ஓம் செம்பொன் ஜோதியே போற்றி, ஓம் சொக்கரே போற்றி, ஓம் செம்மேனி நாயகரே போற்றி, ஓம் சேஷ்டேஸ்வரரே போற்றி, ஓம் சேஷர சுவரரே போற்றி, ஓம் சொர்ணபுரீஸ்வரரே போற்றி, ஓம் சென்னபுரீஸ்வரரே போற்றி, ஓம் சொர்ணலிங்கேஸ்வர போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி, ஓம் சோழீஸ்வரரே போற்றி, ஓம் சோபுரநாதரே போற்றி, ஓம் சோழீஸ்வரரே போற்றி, ஓம் சோடலிகேஸ்வர போற்றி, ஓம் சோமசுந்தரேஸ்வரரே போற்றி, ஓம் சோமாஸ்கந்தரே போற்றி, சோமதண்டீஸ்வரநாதரே போற்றி, சோமநந்தீஸ்வரரே போற்றி, ஓம் சோமநாதரே போற்றி, சோமநாதேஸ்வரரே போற்றி, ஓம் சோமேஸ்வரரே போற்றி, சோமேஸ்வரரே போற்றி, ஓம் சோமணேஸ்வரரே போற்றி, ஓம் சௌந்தானாதரே போற்றி, ஓம் சௌந்தரேஸ்வரரே போற்றி, ஓம் சௌரேஸ்வரரே போற்றி, ஓம் தர்வீஸ்வரரே போற்றி, ஓம் பண்டீஸ்வரரே போற்றி, ஓம் பாண்டவீஸ்வரரே போற்றி, ஓம் பாண்டவனீஸ்வரரே போற்றி, ஓம் தாம்பிரேஸ்வரரே போற்றி, ஓம் தாந்தியகேஸ்வரரே போற்றி, ஓம் தாமகேஸ்வரரே போற்றி, ஓம் தாயுமானவரே போற்றி, ஓம் தான் தோன்றியப்பரே போற்றி, ஓம் தாரகேஸ்வரரே போற்றி, ஓம் பாண்டவராயரே போற்றி, ஓம் தாளகிரீஸ்வரரே போற்றி, ஓம் திகீஸ்வரரே போற்றி, ஓம் திரிபுரீஸ்வரரே போற்றி, ஓம் திரிபுர சுந்தரரே போற்றி, ஓம் திரிபுராந்தீஸ்வர போற்றி, ஓம் பிரியம்பகரே போற்றி, ஓம் பிரிய

போற்றி நீலனேஸ்வரரை போற்றி நெறிகாட்டும் நாயகரை போற்றி நெற்றி கண்ணீஸ்வரரை போற்றி நெய்யாடி அப்பரே போற்றி நெல்லிவரனாரே போற்றி நெத்திரார்ப்பரே போற்றி எங்கள் நோயிருப்பவனே போற்றி பஞ்சாட்சர லிங்கமே போற்றி ஓம்பரம் பொருளே போற்றி பல்லவீஸ்வரரை போற்றி பல்லவனநாதரை போற்றி பல்லவனீஸ்வரரை போற்றி பல்லவனீஸ்வரரை போற்றி பதஞ்சலி மீறுவரே போற்றி பதஞ்சலி நாதரை போற்றி பதஞ்சலி மனோகரே போற்றி பரந்திரீஸ்வரரை போற்றி ஓம் பரம்பஞ்சே பாலனேஸ்வரரை போற்றி, பழம்பதிநாதரை போற்றி, பழம்பதி நாயகரை போற்றி, ஓம் பழமலை நாதரை போற்றி, ஓம் பனங்காட்டு ஈஸ்வரை போற்றி, ஓம் பணாமணீஸ்வரரை போற்றி, படிக்காத வைத்த பரமனே போற்றி, படிக்காசளித்த ஈசனே போற்றி, பருதி அப்பரே போற்றி, பரிகை துவகேஸ்வரா போற்றி, பவிஷேஸ்வரரே போற்றி, பவியேஸ்வரரே போற்றி, ஓம் பக்கநாதரே போற்றி, ஓம் பக்தவக்சர ஈஸ்வரா போற்றி, ஓம் பக்தவக்சரா போற்றி, ஓம் பங்கிலேஸ்வரா போற்றி, ஓம் பஞ்சபுஞ்சேஸ்வரரை போற்றி, ஓம் பாலுகந்தநாதனை போற்றி, ஓம் பாகேஸ்வரரே போற்றி, ஓம் பாலேஸ்வரரே போற்றி, ஓம் பாவேஸ்வரரே போற்றி, ஓம் பாஸ்கரேஸ்வரா போற்றி, ஓம் பாரங்கிரிநாதரை போற்றி, ஓம் பாராய்த்துறை நாதரே போற்றி, ஓம் பாலாகேஸ்வரரே போற்றி, பவனேஸ்வரரே போற்றி, பிடிக்காசு வைத்த நாதரே போற்றி, ஓம் பித்தா போற்றி, பிதியாகேஸ்வர போற்றி, ஓம் பியானாதரே போற்றி. ஈஸ்வர போற்றி, பீமண்டேஸ்வரரை போற்றி, பிரம்மாண்ட லிங்கமே போற்றி, பிரம்மேஸ்வரரே போற்றி, பிராணேஸ்வரரே போற்றி, ஓம் பிணேஸ்வரரே போற்றி, ஓம் பிரகதீஸ்வரரே போற்றி, ஓம் பிரம்மபுரீஸ்வரரை போற்றி, ஓம் பிரம்மரிநாதரை போற்றி, ஓம் பிரம்ம தீர்த்தேஸ்வரரை போற்றி, ஓம் பிரசன்னேஸ்வரரை போற்றி, ஓம் பிரார்த்துருவே போற்றி, ஓம் பிரதோஷ நாயகரை போற்றி, ஓம் பிரதோஷலிங்கமே போற்றி, ஓம் பிரதானியேஸ்வரரை போற்றி, ஓம் பிரகேஸ்வரரை போற்றி, ஓம் பிரம்மாதீஸ்வர போற்றி, ஓம் பிரமேஸ்வரரே போற்றி, ஓம் பிரம்மகேஸ்வரரே போற்றி, ஓம் பிரம்மரேஸ்வரரே போற்றி, ஓம் பீமேஸ்வரரே போற்றி, ஓம் புத்தவனநாதரே போற்றி, ஓம் புத்துரீஸ்வரரே போற்றி, ஓம் புல்லீஸ்வரரே போற்றி, ஓம் புருகுதீஸ்வரரே போற்றி, ஓம் புருஷோஸ்வரரே போற்றி, ஓம் புரேஷுவரரே போற்றி, ஓம் புரந்தரீஸ்வரரே போற்றி, ஓம் புலித்தோளில் அமர்ந்தவரே போற்றி, ஓம் புஷ்பராகேஸ்வரரே போற்றி, ஓம் புஷ்பவனேஸ்வரரே போற்றி, ஓம் புலகேஸ்வரரே போற்றி, ஓம் புவனேஸ்வரரே போற்றி, ஓம் பூரேஸ்வரரே போற்றி, ஓம் பூர்ணபத்திரேஸ்வரரே போற்றி, ஓம் பூவநாதரே போற்றி, ஓம் பூஜலிங்கேஸ்வரரே போற்றி, ஓம் பூத பதையே போற்றி, ஓம் பெருமானே போற்றி, ஓம் பைரேஸ்வரரே போற்றி, ஓம் பொன்னார் மேனியனை போற்றி, பொன் வைத்திரேஸ்வரரை போற்றி, போகீஸ்வரரே போற்றி, போஷனேஸ்வரரே போற்றி, மந்தாபுரீஸ்வரரை போற்றி, மங்களநாதரை போற்றி, மங்களேஸ்வரரே போற்றி, மங்களேஸ்வரரே போற்றி, மகுடேஸ்வரரே போற்றி, மடந்தை பாகரே போற்றி, மல்லிகார்ஜுனரே போற்றி, மல்லிகார்ஜுனேஸ்வர போற்றி, மல்லிகேஸ்வரரே போற்றி, மணம் புரீஸ்வரரை போற்றி, மணிகண்டேஸ்வரரை போற்றி, மறைக்காட்டு ஈசனை போற்றி, மனோன்மணி ஈஸ்வரரை போற்றி, மருந்தீஸ்வரரே போற்றி, மகேஸ்வராயரே போற்றி, மகேந்திரகிரிநாதரே போற்றி. மருதப்பரே போற்றி, மன்மதேஸ்வரரே போற்றி, மருதேஸ்வரரே போற்றி, மலைக்குகைநாதரே போற்றி, ஓம் மலையேஸ்வரரே போற்றி, மரகத லிங்கேஸ்வரா போற்றி, மரகதாச்சலரே போற்றி, மரகதாலேஸ்வரரை போற்றி, மதங்கேஸ்வரரே போற்றி, மத்யமேஸ்வரரே போற்றி, மதிமுத்தீஸ்வரரை போற்றி, மரிபின்னீஸ்வரரை போற்றி, மகாகாணேஸ்வரரே போற்றி, மகாகாளீஸ்வரரே போற்றி, மகாகாணேஸ்வரரே போற்றி, மகாலிங்கேஸ்வரரே போற்றி, மகாலட்சுமிநாதரே போற்றி, ஓம் மருதே போற்றி, ஓம் மணியே போற்றி, மகேஸ்வரலிங்கமே போற்றி, மன்னாதீஸ்வரரை போற்றி, மறைமூனியே போற்றி, ஓம் பதிசூடியே போற்றி, ஓம் மகாதேவாய போற்றி, ஓம் மரிசேஸ்வரரே போற்றி, ஓம் மானவேஸ்வரரே போற்றி, மாலைமுதியே போற்றி, ஓம் மாணிக்கத்தியாகரே போற்றி, மாணிக்க மன்னரே போற்றி, மாசிலா மணித்தியாகரே போற்றி, மாசிலா மணீஸ்வரரே போற்றி, மாதவா போற்றி, மாணிக்க மரதரே போற்றி, மாயூரேஸ்வரரை போற்றி, மாயூரநாதரே போற்றி, மாயூரநாதீஸ்வர போற்றி, பாண்டரீஸ்வரரை போற்றி, மகாலிங்கேஸ்வரரே போற்றி, மாகாணநாதரே போற்றி, மாகாணேஸ்வரரை போற்றி, மார்த்தாண்டேஸ்வரரை போற்றி, மார்கபந்தீஸ்வரரே போற்றி, மாதுரேஸ்வரரே போற்றி, மால்வணங்கீஸ்வரரே போற்றி, மாதங்காரீஸ்வரரை போற்றி, மரதரே போற்றி, மாரூதீஸ்வரரை போற்றி, மாமணீஸ்வரரே போற்றி, மாதேஸ்வரரே போற்றி, மாருதேஸ்வரரே போற்றி, மாயூரநாதேஸ்வரா போற்றி, விருத்தி குஞ்சேஸ்வரா போற்றி, மிருகேஸ்வரரே போற்றி, மீனாட்சி சுந்தரேஸ்வர போற்றி, முருகா உடையாரை போற்றி, முருகனேஸ்வரரே போற்றி, புன்மை மனநாதரே போற்றி, உயர்ச்சியநாதரே போற்றி, முக்தீஸ்வரே போற்றி, முதல்வனே போற்றி, பண்ண அரரே போற்றி முஞ்சீஸ்வரரே போற்றி முண்டீஸ்வரரே போற்றி முகுந்தேஸ்வரரே போற்றி முத்த தீர்த்தேஸ்வரரே போற்றி முத்தகேஸ்வரரே போற்றி முசுகுன்றநாதரே போற்றி யோகேஸ்வரரே போற்றி வஜ்ரலிங்கேஸ்வரா போற்றி பலந்தீஸ்வரரே போற்றி பலம்புரிநாதரே போற்றி வஜ்ரதம்பநாதரே போற்றி பலிஷ்டேஸ்வரரே போற்றி வசனகேஸ்வரரே போற்றி வசந்தகேஸ்வரரே போற்றி வடுவூர்நாதனே போற்றி மாஞ்சிலிங்கேஸ்வரா போற்றி வாரீஸ்வரரே போற்றி மாஞ்சிநாதரே போற்றி போற்றி விகிருதேஸ்வரரே போற்றி விசித்திரலிங்கேஸ்வரரே போற்றி விசிஷ்டேஸ்வரரே போற்றி விதீஸ்வரரே போற்றி விஸ்வலிங்கேஸ்வரரே போற்றி விரிஞ்சேஸ்வரரே போற்றி கிழியழகிநாதரே போற்றி விக்ரமேஸ்வரரே போற்றி விஸ்வேஸ்வரரே போற்றி விகுணேஸ்வரரே போற்றி விதியேஸ்வரரே போற்றி பிதுருமேஸ்வரரே போற்றி விகர்த்தேஸ்வரரே போற்றி விசாகேஸ்வரரே போற்றி விசுதேஸ்வரரே போற்றி விசுவேஸ்வரரே போற்றி விஜயநாதரே போற்றி விஸ்வநாத சுவாமியே போற்றி ஓம் விஸ்வநாதரே போற்றி விர்த்தகாரேஸ்வரரே போற்றி வில்வப்பியனே போற்றி ஓம் விஸ்வரூபரே போற்றி வனநாதரே போற்றி விதண்டேஸ்வரரே போற்றி விதர்க்கேஸ்வரரே போற்றி விமலீகேஸ்வரரே போற்றி விருத்தபுரீஸ்வரரே போற்றி விருந்திட்ட வரதரே போற்றி விருத்தகிரீஸ்வரரே போற்றி விருஷாவேஸ்வரரே போற்றி விடேஸ்வரரே போற்றி விருஷேத்வரரே போற்றி விமலேஸ்வரரே போற்றி விரோதேஸ்வரரே போற்றி விரோஷினேஸ்வரரே போற்றி வியாக்கீரபுரிவரரே போற்றி வியானேஸ்வரரே போற்றி வியாசேஸ்வரரே போற்றி விஷ்ணேஸ்வரரே போற்றி விராயகேஸ்வரரே போற்றி விநாசேஸ்வரரே போற்றி விழரேஸ்வரரே போற்றி வீத அப்பியேஸ்வரரே போற்றி வீரட்டாணநாதரே போற்றி வீரட்டாணேஸ்வரரே போற்றி வீரட்டேஸ்வரரை போற்றி வீரபத்ரேஸ்வரரை போற்றி வீரகேஸ்வரரை போற்றி வீர சோமேஸ்வரர் வைத்தியேஸ்வரரே போற்றி, வைத்தியலிங்கேஸ்வரரை போற்றி, வைத்தியநாத சுவாமியை போற்றி, ஓம் வைத்தியநாதரே போற்றி, ஓம் வைத்தீஸ்வரரை போற்றி, வைகல்லாதேஸ்வரரை போற்றி, வைராக ஈஸ்வரரை போற்றி, லட்சகேஸ்வரரே போற்றி, ராமநாத சுவாமி போற்றி, ராமேஸ்வரரை போற்றி, மெய்கண்டநாதரை போற்றி, மோட்சகேஸ்வரரை போற்றி, மௌலிகேஸ்வரரை போற்றி, ஓம் வைத்திய சுவாமியை போற்றி, வசிஷ்டேஸ்வரரை போற்றி, பூண்டவனை போற்றி, ருத்ரப்பிரியனே போற்றி,